அஸ்மத்குருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா க்ரோதாக்னிஜமதக்னிபிண்டனபவம் சந்தர்ப்பயிஷ்யங்க்ரமா அக்ஷத்ராமிஹ சந்ததக்ஷயை மாம் ிாம்ச்சனியும் வசன் அபிரமியமோவன் ஆகீட்டம் முனி அத்தே புத்ரதயா புரா த்வமனசூ யாயாம் ஹி தத்தாபிதோ ஜாத சிஷ்ய நிபந்த தந்த்ரிதமனாஹ ஸ்வஸ்தஶ்சரன் காந்தயா த்ருஷ்ட்வா பக்ததமேன ஹேஹயமஹீபாலேன தஸ்மை வரான் அஷ்டைஸ்வர்யமுகான் ப்ரதாய ததித ஸ்வினைவ சாந்தே வதம் தஸ்யாம் வை பார்கவர்ஷேஹ சுதாவசுமதாதயஹ யவீயாம் ஜஜ்ஞயே தேஷாம் ராம இத்யபிவிஷ்ருதஹ யமாஹுர்வாசுதேவாம்ஷம் ஹைஹயானாம் குலாந்தகம் த்ரிசப்த க்ருத்வோ யைமாம் சக்ரேன்ஹி க்ஷத்ரியாம் மஹீ துஷ்டம் க்ஷத்ரம் புவோ பாரம் அப்ரம்ஹண்யமனீனசத் யஜஸ்தமோ வ்ருதமஹான் ஃபல்குண்யபி க்ருதோம்ஹசி க்ஷத்ரிய ருதிரமயே கோபால கிருஷ்ணா ஜகஜபஜச பாபம் ஸ்நபயசி பயசி ஷமித பவ தாபம் கேசவா த்ருத பிருகுபதி ரூபா ஜய ஜகதீஷ ஹரே த்ருத பிருகுபதி ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜெய் போனோ பிருகுபதி சுவாமிக்கு ஜெய். பகவானுடைய அவதாரமான பரசுராம அவதாரத்தை பத்தி இன்னைக்கு அனுபவிக்கலாம். பரசுராமர் அப்படின்னு கேட்டாலே கையில பரசுவை வைத்துட்டு இருக்கக்கூடிய ராமர், மழுவை வைத்துட்டு இருக்கக்கூடிய ராமர்னு புரியுது. அவர் என்ன பண்ணினார் அப்படி நம்ம வந்து ராமரை வழிபடுறோம், கிருஷ்ணரை, நரசிம்ம ரூபர், வாமனன் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை வழிபடுறோம். ஆனா பரசுராமரை வழிபட்ட பருவமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின் தான். எதனால அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கறத பாக்கிறோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம், எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதும் சிந்தனை பண்ணலாம். பரசுனா மழு, ராமர் அப்படிங்கறதுதான் பேரே அவருக்கு. அவர் கையில அந்த மழுவை எடுத்துன்றதுனால அவருடைய பேர் பரசுராமர்னு வந்துடுது. அந்த காலத்துல அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அது வந்து க்ஷத்ரிய வம்சத்துல நிறைய இருந்தது. அந்த அசுரர்களுடைய பாரத்தை இல்லாம பண்றதுக்குதான் இந்த பரசுராம அவதாரம். சாதா ஜீவாத்மா தான், அந்த ஜீவாத்மாக்குள்ள பகவான் புகுந்து இந்த பாரத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே உள்ளே புகுந்து அத்தனை க்ஷத்ரியர்களை இல்லாம ஆக்கினார்கள்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய பரசுராம சரித்திரம் என்னது அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல காதியுடைய அந்த வம்சத்தை சொல்லிட்டு வரா. அந்த சத்யவதியுடைய புத்திரனாக ஜமதக்னி மகர்ஷி பிறந்தார். சாச்சா பூத்சு மகா புண்ணியா கௌஷிகி லோக பாவனி ரேணோஹோ சுதாம் ரேணுகாம் வை ஜமதக்னிருவாஹயாம் தஸ்யாம் வை பார்கவருஷேஹ சுதா வசுமதாதயஹ யவீயாஞ்சக்ஞ ஏதேஷாம் ராம இத்யபிவிஷ்ருதஹ. அந்த சத்யவதி ஆகட்டும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா, ரொம்ப பரம புண்ணியமாக ஒழுகக்கூடின கௌஷிகி அப்படிங்கிற நதிக்கு பக்கத்துல இருப்பவள். அங்க வந்து ரேணுவோடைய புத்திரியான ரேணுகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஜமதக்னி மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி வைத்தார். அவளுக்கு வசுமதன் போன்ற புத்திரர்கள் உண்டானார்கள். ராம இதி அபிஷ்ருதஹ, ராமன் அப்படிங்கிற நாமத்துல சர்வவிக்யாதனான ஒரு புத்திரனும் எல்லாருக்கும் கீழே அம்பி குழந்தையாக பிறந்தார். யமாஹுர் வாசுதேவாம்சம் ஹைஹயானாம் குலாந்தகம். ஹேஹய வம்ச ராஜாக்கர்களுடைய வம்ச விச்சேதகரமான ஒரு பரம்பரையில ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய அம்ச அவதாரமாக்கும் அந்த ராமன் அப்படின்னு சொல்றார்கள். இந்த பூமியில க்ஷத்ரியாம் சக்கரே நிகி, க்ஷத்ரியர்களே இல்லாம பண்ணின, அதுவும் த்ரிஹி சப்தஹா கிருத்வா, 3721 வாட்டி இந்த பூதலத்தையே சுத்தி வந்து க்ஷத்ரியரை இல்லாம பண்ணினார். அப்பேற்பட்ட புகழ் யாருக்குன்னா பரசுராமருக்கு தான். க்ஷத்ரிய வம்சத்தையே இல்லாம பண்ணினார். அந்த ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் நிரம்பின பிரம்மண அப்பிரம்மண்யம் பிரம்மண தோஷம் வருத்தக்கூடின பூமிக்கு பாரமா இருக்கக்கூடின இத்தனை மூணு விஷயங்கள் உண்டு. க்ஷத்ரியரை வதம் பண்ணினா எப்படி சும்மா வதம் பண்ணினாரா கேட்டா கிடையாது. எப்பேற்பட்ட க்ஷத்ரியர்கள்னா இந்த மூணு விஷயங்கள். ஒன்னு பூமிக்கு பாரமா இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள், இன்னொன்னு பிரம்மண பிராமணால துவேஷம் பண்ணக்கூடிய க்ஷத்ரியர்கள், மூணாவது ரஜோகுணமும் தமோகுணமும் நிரம்பி இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள். அந்த வம்சத்தை பகவான் பரசுராமர் இல்லாம பண்ணினார் அப்படின்னு சொல்றார். அப்ப யோசிப்போம், அப்பேற்பட்ட அபராதம் என்ன பண்ணிவிட்டா இந்த க்ஷத்ரியர்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கதை. ஹைஹயானாமதிபதி அர்ஜுனஹ க்ஷத்ரியர்ஷபஹ தத்தம் நாராயணஸ்யாம்சம் ஆராத்ய பரிகர்மபிஹி. ஹேஹே வம்சக்காரர்களுடைய அதிபதியும் க்ஷத்ரியர்களையே சிரேஷ்டமான ஒருத்தர் இருந்தார். அவர் கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு பேர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய அம்ச அவதாரமான தத்தாத்ரேய முனிவரை சேவை பண்ணி சுஷ்ரூஷாதிகள் எல்லாம் பண்ணின்னு ஆராதனை பண்ணி ஒரு தசசதம்பகும் அராதிஷு துர்தர்ஷத்வம், ஒரு 1000 கரங்களையும் சத்ருக்கள் இடையில எந்த தோல்வியும் வராமல் இந்திரிய சக்தியையும் எடுத்துண்டு தேஜஸையும் எடுத்துண்டு என்னெல்லாம் வேணமோ தேக பலத்தையும் யோகேஸ்வரன் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் அனிமாதி விசிஷ்ட சித்திகள் என்னெல்லாம் இருக்கோ அஷ்டைஸ்வரிய மகிமையும் எல்லாத்தையும் வாங்கிண்டார் அந்த முனிவரை சுசுரூஷை பண்ணிண்ட. யாரு? இந்த கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவர் க்ஷத்ரிய. அப்போ எப்படி இருந்தார், எல்லாம் கிடைச்சு கொடுக்க இல்லையோ, அதனால மதம் வந்துடுத்து வாயு ஆட்டமா பவனஹா வாயு ஆட்டமா எல்லாமே சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தா, நானா லோகங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார். மதம் பெருத்ததுனால வைஜயந்தி அப்படிங்கிற மணிமாலை எல்லாம் போட்டுண்டு நர்மதா நதி தீரத்துல விளையாடிட்டு இருந்தார் பெண்மணிகள் கூட. அப்படின்னா விளையாடி நதி பிரவாகத்தையே தடையை பண்ணிட்டாராம். நான் இங்க விளையாடிட்டு இருக்கேன் இந்த பக்கமா வரண்டாமா அப்படின்னு அந்த நதியவையே ஒரு தடை பண்ணிட்டார் ஒழுகிறதுக்கு பதிலா. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கார்த்த வீரியார்ஜுனன் ரொம்ப அட்டூழியம் பண்ணிந்து வந்திருந்தார். அந்த சமயம் மிருகயாம் விசரன் விஜனேவனே எதிர்ச்சய ஆசிரம பதம் ஜமதக்னேஹே உபாவிஷத்து. ஒரு சமயம் அந்த கார்த்த வீரியார்ஜுனன் விஜனமான காட்டுல வேட்டையாடி சஞ்சாரம் பண்றதை எதிர்ச்சையா யாதிச்சிகமா ஜமதக்னியோடைய ஆசிரமத்துக்கு போனார். தஸ்மை ச நர தேவாய முனிதர்கணமாகரது சசைன்யாமாத்யவாஹாய ஹவிஷ்மத்யா தபோதனஹ. தபஸ் மட்டுமே தனம், அவருக்கு யாருக்கு, ஜமதக்னி மகன் மகர்ஷிக்கு, முனிகி அப்பேற்பட்ட முனிவர். அவர்கிட்ட இப்படி போனதும் ஆற்றுக்கு வந்த அதிசய சத்காரம் பண்ணணுமே இல்லையோ, அதற்காக அங்க இருக்கக்கூடிய காமதேனுவை, காமதேனு அப்படின்னா சாதா பசு கிடையாது, பசுக்கே மாதா, அத்தனையும் நம்மளுடைய ஆசைகள் என்னமோ அதெல்லாம் தரக்கூடின காமதேனுவாக இருக்கார். அந்த காமதேனுட்ட சொல்றா, இவெல்லாம் வந்திருக்கா, அத்தனை சைன்யங்கள் வந்திருக்கா. இவர் சொல்ற கார்த்தவிதாசன் இல்ல இல்ல, நாங்கள் ரொம்ப பேர் இருக்கோம், எப்படி நீங்கள் இந்த ஆசிரமத்துல சமைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கேக்குற. அதெல்லாம் கவலைப்படாதேங்கோ சொல்லி அத்தனை பேருக்கும் காமதேனும் பல பல விதத்துல இருக்கக்கூடிய சாப்பாடை கொடுக்கிறார். அதெல்லாம் பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப திருப்தி ஆவறது. ஆனா அதை விட இந்த காமதேனுட்டேந்து இவ்வளோ விஷயங்கள் வரதே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மந்திரியுடைய வார்த்தையினால அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு ஆசை வந்துடுத்து. அந்த காமதேனுவை எங்கிட்ட வேணாம், ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நல்லதும் எங்கிட்ட இருக்கு, உயர்ந்ததும் சிரேஷ்டமானதெல்லாம் இருக்கு. இந்த காமதேனுவை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே, அந்த காமதேனுவும் நம்ம கைகள்ல ஆக்கிடுறோம், நம்ம வசத்துக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு அடியாள்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறா அந்த காமதேனுவை இழுத்துட்டு வாங்கோ அப்படின்னு. ஆனா ஜமதக்னி மகர்ஷி விட்டு கொடுப்பாரோ மாட்டார், ஏன்னா அவருக்கு இந்த லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் காமதேனுட்டேந்து அவசியம் இல்லை, அவருக்கு ஆசை இல்லை. ஆனா உத்தமமான யாகங்களும் ஹோமங்களும் பண்ணக்கூடிய பல விஷயங்களும், சுத்தமான பால் இதெல்லாம் தரக்கூடியதான் காமதேனு. சாட்சாத் தேவி ஸ்வரூபிணியா பார்த்துட்டு இருக்கா, லக்ஷ்மி ஸ்வரூபிணியாக பார்த்துட்டு இருக்க கூடிய காமதேனு எப்படி விட முடியும்? அதனால தடுக்கிறார். ஹவிர்தானீ மிருஷேர் தர்பாந்தரான் ஹர்த்து மச்சோதயத் அந்த ஜமதக்னி முனிவருடைய ஹோமத்துக்குண்டான அந்த தேனுவை அவரை வந்து அகங்காரத்தினால அந்த ஆளுகள் அவ தன பேரும் பிடிச்சு இழுத்துண்டு போறான். எப்படின்னா சவத்சாம் கிரந்தந்தீம், ஒரு குழந்தை அம்மா பிரிஞ்சு எப்படி போமோ அந்த தேனு அப்படி அலறதுதான் காமதேனு. பலாத்காரமா மாஹிஷ்மதிக்கு கொண்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் ராஜா போன அவசரத்துல ஆசிரமத்துக்கு வந்த பரசுராமர் இத கேக்குறாரு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டதும் எப்படி ஆனார் அவருக்கு அப்படின்னா, ஆஹதா ஆஹிஹி இவ சுக்ரோத, ஒரு பாம்பு பாம்பு மேல மிதிச்சா அந்த பாம்பு எவ்வளவு கோபப்படும், அந்த மாதிரி ஒரு கோபம் வந்துதான் பரசுராமருக்கு. கோரம் பரசும், அந்த அந்த நாள் வரைக்கும் ராமர் தான் அங்க ராமஹா, இந்த ஸ்லோகத்துலதான் அவருக்கு பேரே வரது. பரஷும், பரஷுவை எடுத்துண்டார், மழுவை எடுத்துண்டார், படவில்லை எடுத்துண்டார், என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துண்டு சிம்ஹம் ஒரு வேட்டையாடுறதுக்கு போகுமே அது மாதிரி பாஞ்சார் அந்த மாஹிஷ்மதிக்கு போனார். அங்க போய் எப்படி இவர் இருக்கார் அப்படின்னா, சமாபதந்தம் ருகுவர்ய மோஜசே தனுர்தரம் பாண பரஸ்வதாயுதம் ஐநேய சர்மாம்பர மர்க்க தாமபிஹி யுதம் ஜடாபிர் ததர்ஷே புரீன் விஷன். எப்படி பரசுராமர் இருக்காராம், சரவும் வெண்மழுவும் ஆயுதமாக்கி எடுத்துண்டு வில்லேந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணாதினம் அப்படிங்கிற மான் தோலால வஸ்திரத்தை போட்டுண்டு, அர்க்கதாமபிகி சூரிய கிரணங்களாட்டமா ஜொலிக்க கூடின ஜட்டையோட அந்த பிருகுலோத்தமனான பார்கவ ராமனை பார்த்தார். யாரு பார்த்தார்? கார்த்தவீரியார்ஜுனன் பார்த்தார். யானை தேர் குதிரை காலால் சதுரங்க சேனை கதை வாழ் சரம் வேல் இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதிபயங்கரமான சப்ததச அக்ஷௌஹிணி 17 அக்ஷௌஹிணி படைகளை கார்த்தவீரியன் ஆர்டர் பண்ணினார் யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு. ஆனா பகவான் ராமஹா ஏகா அசூதயத்து, பகவான் பரசுராமர் ஒரே மாத்திரத்தை அத்தனை அத்தனை பேரையும் இல்லாம பண்ணினார். பிரகரது பரஸ்வதா, அந்த பரஷுனால அத்தனை பேரையும் இல்லாம வதம் பண்ணி விட்டார். அந்த சத்ரு சமூகத்தை பூரா அந்த பரசுராமர் இல்லாம பண்ணினார். அப்படி எல்லாரும் பூமியில விழுந்து கிடக்கிறத கார்த்தவீரியார்ஜுனன் இப்படி என்னுடைய சேனையை மொத்தம் இல்லாம பண்ணின பரசுராமர் மேல அவ்வளோ கோபத்தோட அவரே யுத்தத்துக்கு வர, அந்த கார்த்தவீரியார்ஜுனையும் ஒரு பஞ்சசதேஷு 500 வில்லுகள் இருந்துதான், அத்தனையும் சரங்களையும் இல்லாம பண்ணி அந்த ஸ்ரீ பரசுராமர் தன்னுடைய சரத்தினால அந்த அர்ஜுனனை ஏக காலத்துல அறுத்து போட்டார் அப்படின்னு சொல்றா. அப்படி கார்த்தவீரியார்ஜுனனை வதம் பண்ற. இப்படி ஒரு மலை அப்படியே பேர்த்து சிகரம் எடுத்துட்டு வெட்டி அப்படியே மலையே எடுத்து தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தன்னுடைய அப்பா இப்படி வதம் பண்ணி கீழே படுத்துட்டு இருக்கிறத பார்த்து தத் புத்திராக அயுதம் பயாத் துத்ருவு, அவருடைய புத்திரர்கள் அத்தனை பேர் எத்தனை பேர் அயுதம்ங்கிற அயுதம்னா 10,000 பேர் பயந்து போய் கிளம்பிட்டா ஓடி போயிட்டா. அக்னிஹோத்ரி முபாவர்த்திய சவத்சாம் பரவீரஹா, அந்த பரசுராமர் என்ன பண்றார், சவத்சாம் அந்த குழந்தை அந்த காமதேனுவை திருப்பி எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு போனார். அக்னிஹோத்திரோபகரணமான காமசுரபி இல்லவா, அந்த பசுவை ரொம்ப பரிக்லிஷ்டான். அந்த பசு எப்படி இருக்கானா, காமதேனு ரொம்ப டயர்டா இருக்கு, க்ஷீணம் தட்டி இருக்கு. அந்த பரசு அந்த காமதேனுவை அப்பாவுக்கு கொடுத்தாராம். ஸ்வகர்ம தத்கிருதம் ராமஹா பித்ரே பிராதிருப்யே வச வர்ணயாமாச தச்சுத்வா ஜமதக்னித பாஷத. இந்த வதம் இந்த மாதிரி பரசுராமர் பண்ணதும் ஜமதக்னி மகர்ஷி சொன்னார். அதுக்கு இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுன்னு பரசுராமர் சொல்றார். அப்ப அப்பா சொல்றார், ஹே ராமா ராமா மகாபாகோ பவான் பாபம் அகார்ஷீத், பாகுபலசாலினா இருக்கக்கூடிய நீ பாபம் பண்ணிருக்கப்பா. இது வந்து அது வந்து மனுஷ்ய ஈஸ்வரனை வெறுமனி விருதா அவதித்து வெறுமனை வதம் பண்ணிவிட்டையே கொண்டே, இது ரொம்ப பெரிய பாபம். அதனால இதுக்கு நீ என்ன பண்ண, ராஜ்யோ மூர்தாபிஷக்தஸ்ய வதோ பிரம்மவதாத் குருஹு தீர்த்தசம் சேவையாச்சாமோ ஜக்யங்காச்சுத சேதனா. பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூடின ராஜாவுடைய வதம் பிரம்ம ஹத்தியை விட கௌரவமாக்கம் கொண்டே, அதனால நீ என்ன பண்ண வேகம் அச்சுத சேத்தனஹா ஸ்ரீ நாராயணல மனச புத்தியை அர்ப்பணம் பண்ணி அவரை வந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணி உன்னுடைய பாபத்தை பரிகாரம் தேடிக்கோ, உன்னோட பாதகத்தை பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அருள் பண்றார். அப்பா சொன்னது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ததா இத்தி அப்படியே நான் பண்றேன்னு சொல்லி ஒரு வருஷம் பூரா தீர்த்த யாத்திரை பண்றார். அவர் பண்ண தப்புக்கு ஒரு வருஷம் பூரா தீர்த்த யாத்திரை பண்ண அதுக்கப்புறம் திருப்பி ஆசிரமத்துக்கு வந்தார். அந்த சமயம் என்னாச்சு, கதாச்சித் ரேணுகாயாதா கங்காயாம் பத்மமாலினம் கந்தர்வராஜம் கிரீடந்தம் அப்சரோபிர பஷ்யத. இன்னொரு கதை சொல்றான். ஒரு நாள் கங்கா நதியில அங்க ஜலம் எடுத்துட்டு வரத்துக்கு வண்டி ரேணுகா தேவி போனா, அங்க வந்து என்ன பார்த்துட்டா, பத்மமாலினம் அப்சரோபிகி அப்சரஸ்திரீகளுடைய செந்தாமரை பூமாலை அணிந்துண்டு அப்சரஸ்திரீகளோட விஹாரம் பண்ணிட்டு இருக்க கூட கந்தர்வராஜனை பார்த்தார். அவ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேலையை பார்த்தா, விலோகயந்தி கிரீடந்தம் உதகார்த்தம் நதீங்கதா, ஜலம் கொண்டு வரத்துக்காக தானே ரேணுகா தேவி போனா, அத மறந்து போய் இவ விளையாடக்கூடிய விஷயத்தை விளையாடுறதை பார்த்துண்டு மறந்து போயிட்டா. இவர் வந்து சுவாமி ஜமதக்னி மகர்ஷிக்கு ஹோமம் பண்ணக்கூட அக்னிஹோத்திர சமயம் முடிஞ்சுடுத்து, சந்தியா சமயம் முடியறதுக்குள்ள கொண்டு வாதான்னு சொல்லி இருந்தா ரொம்ப ஸ்ரத்தையா, ஆனா சமயம் முடிஞ்சுடுத்து அது லேட் ஆயிடுமே அப்படிங்கறதும் நினைவு வரலையாம் ரேணுகா தேவிக்கு. காலாத்தியந்தம் விலோக்கிய முதே சாப விஷங்கிதா ஆகத்திய கலசம் தஸ்தௌ புரோதாய் கிருதாஞ்சலி. அந்த அக்னிஹோத்திர சமயம் தப்பியுடுத்து அப்படின்னு பார்த்ததும் வேகம் வந்து முனிவர்கிட்ட மன்னிச்சிடுங்கோன்னு கேக்குறத அவருக்கு கோபம் வருது. நீ வந்து இடியோ மனசுல நினைச்சுண்டு துர்வத்தையாக நீ வந்திருக்காய், அதனால வியபிசாரம் முனிர்ஞாத்வா கோபம் கொண்டு ஜமதக்னி மகர்ஷி பத்னிக்கு சாபம் கொடுக்கறா. கோபம் வந்து இது வந்து வியபிசாரம்னா மானசீகமான வியபிசாரம், ஒரு நம்மளுடைய கர்மாவை கர்மா அப்படிங்கறது இருக்கிறத அந்த சமயத்துல ஆசை வந்துடுத்து, லௌகிகமான ஆசை உள்ள புகுந்துடுத்து அப்படிங்கறதுனால எல்லாம் இதெல்லாம் ஒரு கதை தான். இந்த கதையில இருந்து படிக்கிறதுக்கு பல விஷயங்கள் உண்டு. ஸ்ரத்தை போகப்படாது பக்தி பண்றத அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவான்ல மனசு வச்சுட்டு இருக்கணும். ஒருத்தர் வந்து நம்மள கண்டனை பண்ணலைன்னா நம்ம எப்படி மனசு ஒழுங்கா நடக்கும்? அப்போ ஒரு கணவராக ஜமதக்னி மகர்ஷிக்கு கோபம் வருது. அப்படி சொன்னா குழந்தைகளை பார்த்து சொன்னா, புத்ரா புத்திரகாக பாபாம் ஏனாம் குணத்த இதி உக்தாக தேன சக்கரே, கொண்டகளா இந்த துர்வத்தையான இவளை வதம் பண்ணுங்கோ, குணத்த வதம் பண்ணுங்கோ, எனக்கு இவளை பார்க்க வேண்டாம், இவளுடைய கழுத்தை அறுத்து கொடுங்கோ அப்படின்னு குழந்தைகளை பார்த்து சொல்றா. ஆனா அவளுக்கு பண்ண முடியுமா? அம்மா அல்லவா. ஒரு அப்பா வந்து நம்மளை பார்த்து சொல்றா அம்மாவுடைய கழுத்தை வெட்டி போடு அப்படின்னா எப்படி அம்மாவை எப்படி வதம் பண்ண முடியும்? நம்மளுடைய உயிர் தந்த அம்மா அல்லவா, நம்மளை வளர்த்தி எடுத்துன அம்மாவை வதம் பண்ண முடியலை, அவளால முடியாது சுவாமி அப்படின்னு மன்னிப்பு சொல்லி அவ வந்து பின்வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ராமஹா பரஷுராமர் வந்த ராமரை பார்த்து சொன்னார், ராமஹா சஞ்சோதிதஹ பித்ரா பிராத்ரன் மாத்ரா சஹாவதீத் பிரபாவஜ்ஞோ முனே சம்யக் சமாதிஸ்தப்பசஷ்டசஹ. அப்பா சொன்னதும் அப்பா வந்து ராமரை பார்த்து சொல்றா, இந்த மாதாவை வதம் பண்ணு, மட்டுமல்ல என்னுடைய வார்த்தை காத்த இந்த குழந்தைகளையும் என்னுடைய புத்திரர்களையும் வதம் பண்ணு அப்படின்னா, ராமர் வந்து பரசுராமர் அப்பாவுடைய வார்த்தை சிரசா வகிச்சுண்டு தன்னுடைய அண்ணாமாரையும் வதம் பண்ணி அம்மா ரேணுகா தேவியையும் வதம் பண்ணி இருந்தா. அது பார்த்ததும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கொந்தே பெரிய விஷயம் பண்ண, என்னுடைய வார்த்தையை கேட்டை பாத்தியா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ சந்தோஷமான பரசுராமர் சொல்றார், ரெண்டு வரம் வேணும் சுவாமி. வவ்ரே ஹதானாம் ராமோபி ஜீவிதம் சாஸ்மிருதிம் வதே, என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அண்ணாமாருக்கும் உயிர் திருப்பி வரணும் ஒரு வரம். ரெண்டாவது வரம் என்னன்னா அஸ்மிருதிம் ச, நான் தான் இப்படி வதம் பண்ணினேன், இந்த மாதிரி ஒரு லீலை நடந்திருக்கு அப்படிங்கறது ஞாபகம் இருக்கவே படாது, ஒரு தூங்கி எழுந்தார் போல அந்த மாதிரி அவளுக்கு வரணும், நான் பண்ணினேன் இந்த மாதிரி விஷயம் நேர்ந்தது அப்படிங்கறதே அவளுக்கு ஞாபகம் இருக்கப்படாது அப்படின்னு வரப்பிரசாதமாக வடித்தார். அப்படியே ஆகட்டும்பா, உன்னுடைய புத்தி அபாரம் அப்படின்னு அப்பா மனம் குளிர்ந்து வரம் கொடுக்கறா. அவளுக்கு உயிர் பெற்று வந்த அம்மாவையும் அம்மாவுக்கும் உயிர் கொடுத்த அண்ணாவுக்கும் உயிர் கொடுத்தார்கள். அந்த மாதிரி ஒரு லீலை நடந்து, அதாவது அப்பா அசாமானிய தப்போ வீரியம் உள்ளவா, இத இந்த ஒரு லீலை எதுக்கு பண்றார் அப்படின்னா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், அதே சமயம் அத்தனை அந்த சாப மோட்சமும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு போதனை பண்றதுக்காக இப்படி ஒரு லீலைய பண்ணினார் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிறத, என்னதான் இருந்தாலும் கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்பா அப்பா இப்படி வதம் பண்ணி போட்டுட்டானே ஒரு பரசுராமன் சொல்லி ஒருத்தன் வந்து அது எப்படி அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மாதிரி மனசமாதானம் இருக்கலை, என்னது பண்ணணும் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கறதுனாலயே, ஏகதா ஆஷ்ரமத்தோ ராமே சப்ராத்தரி வனங்கதே வைரம் சிசாதிஷவே இஷவோ லப்த சித்ரா உபாகமன். ஒரு சந்தர்ப்பத்துல பரசுராமர் தன்னுடைய சப்ராத்தரி தன்னுடைய சகோதரர்கள் கூட காட்டுக்கு போன சமயம் தக்கம் பார்த்து அவ எல்லாரும் அந்த கார்த்தவீரியார்ஜுன் கூட இருந்த அத்தனை பேரும் குழந்தைகளும் எல்லாருமா அந்த ஆசிரமத்துக்குள்ள ஏறின. அங்க என்ன ஜமதக்னி மகர்ஷி மட்டும் இருக்கார், இந்த ஜமதக்னி மகர்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கார், அக்னியகாரே ஆசீதம் உத்தம ஸ்லோகே பகவதி ஆவேசிததியம், ஹோமபுரியில இருந்துட்டு பாவன கீர்த்தி எழக்கூடிய ஸ்ரீ வாசுதேவன்ல ஏகாகிர பாவனையோட மனச அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜமதக்னி முனிவரை பார்த்தார்கள். ரொம்ப நாள் இருந்த ஒரு பகை கார்த்தவீரிய புத்திரர்கள் அவரை பார்த்ததும் இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு அவரை கொன்னு போட்டுட்டாளாம் ஜமதக்னி முனிவரை. யாச்சியமானாக கிருபணையா ராம மாத்ராதி தாருணாக பிரசஹ்ய சிர கிருத்திய நின்யுஸ்தே க்ஷத்ரபந்தவஹ, தீனையான அந்த ரேணுகா தேவி எல்லாம் கெஞ்சி கிஞ்சி பாக்கறா, ஆனா அப்படி இருந்துட்டும் பலாத்காரமாக ஜமதக்னி மகர்ஷியுடைய சிரசை அப்படியே வெட்டி அறுத்துண்டு கொண்டு போனா, ரேணுகா துக்கசோகார்த்தா துக்கத்தாலையும் மனசுல பீடையினாலையும் பதிவிரதையான ரேணுகாதேவி தன்னுடைய ஹிருதயத்தை தகர்க்க கூடின ரெண்டாக பிழக்கிற மாதிரி இப்படி கண் முன்னாடி தன்னுடைய கணவருடைய உயிரை தலையை அறுத்துண்டு போனாளே அப்படிங்கிற அந்த துக்கத்துல இருக்கிறத ராமர் வந்தார். ராமா ராமா தாத்தையே, ராமா ராமா கொண்டே வா அப்படின்னு கத்தர அம்மை. தது பஸ்ருத்ய தூரஸ்தோ, பரசுராமர் காட்டுல இருக்கா அண்ணாமார் கூட, ராமா ராமா அந்த சத்தம் அங்க பரசுராமருக்கு கேக்குறதா, அம்மா கூப்பிடுறா ஆர்த்தவத்து ஸ்வனம். இது ராமானு சந்தோஷம் கிடையாது, ராமானு பயம் கிடையாது, பயம் கிடையாது அந்த சத்தத்துல. என்ன அப்படின்னா துக்கம், ஏங்கிறது, வேதனையா இருக்கு. அப்பேற்பட்ட சத்தத்தை கேட்டு அந்த காட்டுல இந்த கடகடகடகடான ஆசிரமத்துக்கு ஓடி வந்தார். வந்து பார்த்தா ஹதம் பிதரம் ததிருஷே, கொன்னு கிடக்க கூடின அந்த அப்பாவோடைய மிருத சரீரத்தை பார்த்தானாம். அந்த சமயம் எப்படி இருந்ததாம், துக்க ரோஷா மருஷார்த்தி சோக ஹோம விமோகித. பரசுராமர் அந்த சமயத்துல துக்கமும் கோபமும் தாங்க முடியாத அந்த ஒரு விஷயம், அசகிஷ்ணுதையும் பீட்டானுபவமும் மனசல்யமும் இதெல்லாம் சேர்ந்தார் போல ஒரு மாதிரி விகாரம் ஏற்பட்டது பரசுராமருக்கு. அச்சோ அப்பா, சாதோ சாதுவான் அப்பா, தர்மஸ்ரேஷ்டா, எங்களை விட்டு நீங்க ஸ்வர்க்க லோகத்துக்கு போயிட்டேலே அப்படின்னு வாய் விட்டு அழறா. அதுக்கப்புறம் தன் கையிலேந்து அந்த பரசுவை கையில ஏந்தி சர்வ க்ஷத்ரியர்களையும் சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணினாராம். கத்வா மாஹிஷ்மதீம் ராமோ, பரசுராமர் நேரம் மாஹிஷ்மதி நகரத்துக்கு போனார். அங்க அந்த க்ஷத்ரியர்களுடைய தலைய வெட்டி அந்த தலமண்டகளை வைத்தே நகரத்தினுடைய மத்தியத்துல மகாகிரிம் சக்கரைய ஒரு பெரிய மலையை உண்டாக்கிட்டாராம். அத்திர பெரிய வதம் பண்ணினார். ருத்ரக்தேன நதீங்கோராம் அப்ரமண்ய பயாவகம், க்ஷத்ரிய வர்க்கத்தை அநீதி இல்லவா பண்ணினா, நீத்தினா சரி அட்டூழியம் பண்ணிருக்கா. அந்த அப்படி இருக்கக்கூடிய அவளை சர்வசக்தனான ராமர் 21 வாட்டி அப்படின்னு எடுக்கிறா. ஏன்னா இந்த ரேணுகாதேவி அந்த தன்னுடைய கணவரை பிரிந்து அழறத்த 21 வாட்டி தன்னுடைய மார்பில அடிச்சுண்டு அழுதா அப்படின்னு பார்த்தாதான் அந்த பரசுராமருக்கு தெரிஞ்சுதா. இதெல்லாம் அவர் பரசுராமர் என்ன 1-2 கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாரா கேட்டா அதுக்கு நியாயம் இல்லை அந்த கேள்விக்கு. அவருக்கு தெரியுமே அந்த அந்த ஒரு துக்கத்தை காட்டுறா. அந்த 21 வாட்டி பூமியை சுத்தி வந்து க்ஷத்ரியர்களை இல்லாம பண்ணினார். அது பண்றது மட்டும் கிடையாது, அவளுடைய ரத்தம் எப்படி, அது எத்தனை பேர் அப்படின்னா இந்த வார்த்தையில இருந்து புரியறது. தியமந்த பஞ்சகே சக்கரே ஸ்ரோணிதோ தோதான் ஹிரதான்னவ, அவருடைய ரத்தத்தினால பிரம்ம தேசிகள் எல்லாம் பீதி வளர்த்துற மாதிரி ஒரு பீஷணமான நதியே உண்டாக்கிட்டாலாம், கோரமான நதி உண்டாச்சாம் அவளுடைய ரத்தத்தினாலேயே. எங்க அப்படின்னா தியமந்தக பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்தலத்துல ரத்த ஜலம் கட்டி கிடக்கக்கூட 9 ஹிரதான், 9 கயங்களை உண்டா, 9 ரிவர்ஸ் மாதிரி உண்டாக்கி விட்டுட்டார். அப்பேற்பட்ட கோரமான வதங்கள் பண்ணினார்னு அர்த்தம். அப்பாவுடைய சிரசை எடுத்து உடலோட சேர்த்து வச்சு சமஸ்த தேவதா ஸ்வரூபனும் சகலாத்மாவுமான தேவனை அக்னியில யஜ்ஞங்கள்ல ஆராதனை பண்ணினார் அப்படின்னு சொல்றார். மேலும் பரசுராமர் அத்தனை பூமியும் தானம் பண்றார். யாருக்கு யாருக்கு அப்படின்னா ஹோதாவுக்கு பிராச்சீன் திசாம், பிரம்மனுக்கு தட்சிணாம் திசாம், அத்வரியுக்கு பிரதீச்சீன் திசாம், உத்காத்ராக்கு உத்தராம் திசாம், மத்த அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் இடையில இருக்கோ அத்தனை பேருக்கும் கொடுக்கறா. கஷ்யபூமிக்கு மத்தியம பிரதேசத்தை கொடுக்கறா. கர்ம நிரீக்ஷணன் அரியா ஆரியாவர்த்த பூமியையும் கொடுக்கிறார். இந்த மாதிரி அங்க வந்திருக்கக்கூட யாகம் பண்ணக்கூடிய யாரெல்லாம் வந்திருந்தாளோ, யஜ்ஞங்கள் அக்னியில ஆராதனம் பண்ணினார்களோ, அந்த யஜ்ஞத்துல யாரெல்லாம் வந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் அத்தனை பூமி கணங்களையும் தானம் பண்ணினார். அதுக்கப்புறம் பிரம்ம நதியான அவபிருதஸ்நான விதூதா விதூதாசேஷக்கில் பிஷக, சரஸ்வதி நதியில போய் அவபிருத ஸ்நானம் பண்ணி சூரிய நாட்டமா அவர் பிரகாசம் அடைஞ்சார் ஸ்ரீ பரசுராமர். அத்தனையும் ஏன்னா அந்த கோபம் எல்லாம் அடங்கித்து அந்த யஜ்ஞம் பண்ணப்போதான், அத்தனையும் தானம் பண்ணி அந்த அபவிருத ஸ்நானம் பண்ணப்போ கோபம் அடங்கி சூரிய நாட்டமா ஜுவலித்தார். கொன்று கிடக்கக்கூட அந்த ஜமதக்னி ஆகட்டும் தன்னுடைய ஜீவ சரீரத்தையே சப்தரிஷிமார்களுடைய சங்கத்துல போயிட்டார். ஏன்னா கஷ்யபன், கௌதமன், அத்ரி, பரத்வாஜன், வசிஷ்டன், விஸ்வாமித்ர, ஜமதக்னி இப்படின்னு சதபத பிராமண பிரகாரம் சப்தரிஷிகள் இவாதா. அந்த சப்தரிஷிகளுடைய கணத்துல அந்த ஜமதக்னி முனிவரும் போனார், அவரை பூஜை பண்ணினார் பரசுராமர் அப்படின்னு சொல்றார். பரசுராமர் வந்து இத்திரையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்பவும் இருக்கார், சிரஞ்சீவியாக இருக்கார். கிருஷ்ணாவதாரத்திலையும் காண்றோம் பரசுராமருடைய அந்த கட்டத்தை. அப்ப இப்பவும் மகேந்திரகிரியில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அத்தனையும் ராமர் முன்னாடி, அந்த தேஜஸ ராமர் முன்னாடி வச்சு மகேந்திரகிரிக்கு போய் தபஸ் பண்றார் அப்படிங்கறதான் இப்பவுமே நம்பிக்கை. விஸ்வாகாரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய அம்ச அவதாரமான பிருகு வம்சத்துல பிறந்து பூமிக்கு அதிபாரமா இருக்கக்கூடிய க்ஷத்ரிய ராஜாக்களை அத்தனை பேரையும் பலவாட்டி இல்லாம பண்ணினார் அப்படின்னு. இதற்காகவே என்ன பரசுராமர் என்ன அவதாரத்துல என்ன அப்படின்னா, க்ஷத்ரியர்களை வதம் பண்ணினார். அட்டூழியம் பண்ணக்கூடிய பூமி பாரமா இருக்கக்கூடனா அத்தனை க்ஷத்ரியர்களை இல்லாம பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த பிராமணர்களை வருத்தி இந்த பாரதத்துல பல பல இடத்துல க்ஷேத்திரங்கள் அந்த சமயத்துலதான் வந்திருக்கு. பரசுராமருடைய சந்தர்ப்பத்துலதான் பிராமணாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அத்தனை பேர் அத்தனை கோவிலையும் கட்டி பல விதமான நல்ல காரியங்கள் அவர் பண்ணினார் பரசுராமர். சம்மரைஸ்டு பண்ணியா சொல்லணும் அப்படின்னா, பரசுராமர் சமாதானத்தை கொண்டு வந்தார்னு அர்த்தமாகிறது. பல முனிவர்களுக்கும் ஒரு நிம்மதி, இவாளால அத்தனையும் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அத்தனை ராஜாக்களும் என்னுடைய ராஜ்யம் இது அப்படின்னு அத்தனை பேரோடைய கர்வத்தையும் இல்லாம பண்ணினார் அப்படின்னு பரசுராம சரித்திரம். இந்த சரித்திரத்துல இருந்து நம்மளுக்கு எது எடுத்துக்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன் க்ஷத்ரியர்களை கொலை பண்ணணும்? பொதுவா பாரதத்திலேயே ஞானேனது கைவல்யம், ஞானத்தினாலதான் எல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. வி ஆர் ஓரியன்டெட் இன் ஞானம், நாட் இன் கர்மா. ஏன் அப்படின்னா, கர்மால என்ன பண்ணினாலும் எத்தனை பெரிய இன்வென்ஷன் கொண்டு வந்தாலும் பிரகிருதிக்கு அகப்பட்டது, பிரகிருதியினால எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடலாம், ஆனா ஞானத்தை இல்லாம பண்ணிட முடியாது. ஞானம் எங்கிறது என்ன அப்படின்னா, மனசை தெரிஞ்சுக்கிறது. மனசு எங்கேருந்து வந்திருக்கு, சைதன்யத்தில இருந்து வந்திருக்கு. அந்த சைதன்யம் எப்பேற்பட்டது, ந ஜாயதே மிரியதேவா கதாசித்து, அதுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மனசு வந்துடுத்து அது திருப்பி அந்த சைதன்யத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் சாஸ்வதமானது. அப்ப அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்க விடாம பண்ணக்கூடிய சத்ருபாவமா இருக்கக்கூடிய அசுரர்கள் உண்டு மனசுல. அந்த மனசுல இருக்கக்கூடிய சத்ருக்களை இல்லாம பண்ணினாதானே ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும், அந்த பகவானை தெரிஞ்சுக்க முடியும், சைதன்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த சத்ருக்களை யாரு வதம் பண்ணுவா? அதற்குதான் பகவான் பரசுராமராக வந்து அத்தனை க்ஷத்ரியர்களான அசுரர்களை, மனசுல இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கும்லவா, அந்த நெகட்டிவ் தாட்ஸை இல்லாம பண்றதுக்கே இந்த பரசுராமர் தான். அந்த பரசு ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு, ஏன்னா பயந்துப்போம் பரசுராமரை பார்த்தா, அவர் தான் எல்லாரையும் வதம் பண்ணி பார்த்தா பார்த்தா பார்த்தா அத்தனை பேரும் கழுத்த அறுத்து போட்டுட்டே போறாரு. என்னது அப்படின்னா, நம்மளுடைய அசுரர்களை உள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை மாத்தி அந்த எண்ணங்களை நல்ல எண்ணத்துல மனசை செலுத்துறதுக்கு தான் அவருடைய இந்த அவதார பிராதானியம் அப்படிங்கிறது. அசங்க சத்ரேன திருடேன சித்வான்னு பகவத்கீதால பகவான் சொல்ற. என்ன அந்த எப்பவுமே நம்மளுடைய மனசு சுகம் சுகம் சுகம் சுகம், எங்க சுகம் எங்கன்னு தேடி தேடி தேடி போயின்னு இருக்கு. ஆனா எதுலையும் கிடைக்கிறது இல்லை. இது பண்ணினா சுகம் கிடைக்குமான்னு பண்ணி பாக்குறோம், ஆனா சுகம் கிடைக்கல, அதனால அடுத்ததுக்கு போறோம். அப்போ அந்த சுகம் எங்கன்னா நல்ல விஷயங்கள்ல தான் உண்டு. அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுல, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுலாம் விஷயம். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்னா கெட்டது போகணும், கெட்டது விலகணும்னா அதை வெட்டணும். பிராமணாளுக்கு ஞானம் உண்டு. அந்த நல்ல அந்த கெட்ட க்ஷத்ரியர்களை இல்லாம பண்ணி பிராமணால வாழ வச்சாருங்கிறது அர்த்தம். வேதத்திலேயே இதனுடைய அர்த்தம் வருது, பரஷுராமனுடைய சந்தர்ப்பம் வருது. தர்மத்தை நிலைநாட்டினார், லௌகிகமான இந்த விஷயங்களை மாத்தி சுவாமிக்கு தன்னுடைய மன நம்மளுடைய மனசை அர்ப்பணம் பண்ணணும்னு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கதையில வந்து க்ஷத்ரியர்களை வதம் பண்ணா இந்த மாதிரி கார்த்த வீரியார்ஜுன இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக இருக்கு பரஷுராமருடைய சரித்திரம். அதனால பரஷுராமருடைய திருவடிகளை வணங்கி நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி பகவான்லேயே நல்ல விஷயங்கள்லேயே மனசை செலுத்தும்படியாக ஆசீர்வாதம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பரஷுராம சரித்திரத்தை பகவானுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பரஷுஹஸ்தாய கேரளோத்தாரகாய குருவாத புரீஷாய பார்கவாயாத்ய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேண மாக்யேண மஹீ மஹீஷா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்வீ சசியசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாஹ காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜெய் போலோ பரஷுராம மூர்த்திக்கு, ஜெய் கோபிகா ஜீவஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ, ஜெய் ராம ராம ராம ராம ராம.